யார் பதிவு அடுத்து? செய்கிறீர்கள். 11வது பாடல், செயலுண்ட ஒன்கண்ணாரி இன்று செங்காலங்கம், மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய அழலை பிள்ளை, காலுண்ட சேற்று மேதி கண்டுள்ளி கனைப்ப சோர்ந்த, பாலுண்டு துயில பச்சை தேரைத்தால் ஆட்டும் பண்ணை. இதுவும் இயற்கை வர்ணனை பாடல் தான். அந்த மருத நிலத்தில் திகழக்கூடிய ஒரு காட்சியை கவிதை ஓவியமாக கம்பர் சீட்டி காட்டியிருக்கிறார். ஒரு காட்சியை இப்போது நீங்கள் நினைத்துக் கொள்ளும், அந்த வயலும் வயலும் சார்ந்த அந்த மருத நிலை பகுதியில் அன்னங்கள் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டன. அன்னப்பறவைகள் அங்கும் இங்குமாக உழவிக்கொண்டிருக்கின்றன. அவை எப்படி உழவுகின்றன? அந்த அன்னம் என்று சொல்லும் போதே அன்னத்திற்கு ஒரு அடையும் உழவை கொடுக்கும். செயல் உண்ட ஒன்கண்ணாரின் திரிகின்ற செங்கால் அண்ணம் என்று சொல்லும். அன்னப்பறவைகள் அங்கே இங்கே அலைகின்றன. அதை சொல்ல வந்தவர் அன்னப்பறவைகள் எப்படி அலைகின்றன என்றால் பெண்கள் போல அலைகின்றன என்று சொல்லும். பொதுவாக பெண்கள் நடக்கும் போது அன்னம் போல் நடக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அன்ன நடை நடந்து வருகிறார்கள் அந்த அழகிய பெண்கள் என்றெல்லாம் இலக்கியங்களில் காலங்காலமாக அந்த ஓமையை பயன்படுத்துவார். பெண்களின் நடைக்கு அன்னப்பறவையினுடைய நடையை ஓமையாக சொல்லுவது இலக்கிய மரபு. இங்கே அன்னப்பறையின் பறவையின் நடைக்கு அன்னப்பறவைகளினுடைய அந்த நடைக்கு பெண்களினுடைய நடையை ஓமையாக சொல்லி இப்படி ஓமையை மாற்றி பயன்படுத்துவது கவிஞர்களுடைய வழக்கம் தான். அது நாம் இலக்கியங்களில் காணுகிறோம். இப்படியும் சொல்வார்கள், அப்படியும் மாற்றி அந்த ஓமையை அன்பும் சொல்வார்கள், மாற்றி விடுவார்கள். ஓமையையும் ஓமையத்தையும் மாற்றி விடுவார்கள். இங்கு நாம் வழக்கமாக காலங்காலமாக சொல்லக்கூடிய அந்த ஓமையை இப்போது ஓமயமாக மாற்றிவிட்டார். அன்னம் என்பது இங்கு ஓமயமாக வந்துவிட்டது. பெண்கள் வந்து ஓமையாக மாறிவிட்டார். பெண்களைப் போல அங்குமிங்குமாக நடந்து திரிகின்ற சிவந்த கால்களை உடைய அந்த அன்னப்பறவைகள், அந்த அன்னப்பறவைகள் என்ன செய்தது என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார். அந்த அன்னப்பறவைகள் சிலவற்றிற்கு குஞ்சுகள் விரிக்கின்றன. அப்போதுதான் பிறந்த குஞ்சுகள். பொதுவாக பிள்ளைகளை தாய்மார்கள் நல்ல மென்மையான படுக்கையில் படுக்க வைப்பார்கள். இதை நாம் காணுகிறோம். எதுவும் உறிஞ்சிவிடக் கூடாது என்றெல்லாம் அந்த படுக்கையை மிகவும் கவனமாக பார்த்து மிக நளினமாக மிக மென்மையாக அமையும்படி அந்த படுக்கையை அமைப்பார்கள். இந்த பச்சை கிளிக்கொரு செவந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டுத்துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன் என்ற ஒரு பாடல் வரியை கூட நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். பிள்ளைகள் படுக்க வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் அவ்வளவு மென்மையாக படுக்கையை தயார் செய்வார். இந்த அன்னப்பறவைகள் தங்களுடைய குஞ்சுகள், தங்களுடைய அந்த பிள்ளைகள் படுப்பதற்காக ஒரு படுக்கையை தயார் செய்யும். எந்த படுக்கையை தயார் செய்கின்றன என்றால் தாமரை மலராகிய படுக்கையை தயார் செய்யும். தாமரைப்பூ மிக மென்மையானது. தாமரைப்பூ மலர்ந்திருக்கக்கூடிய தாமரைப்பூ நடுவில் கொஞ்சம் அந்த வெற்றிடம் இருக்கும். அந்த மகரந்த தூள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மையப்பகுதி, அது மிக மென்மையாக இருக்கும். அந்த மையப்பகுதியில் கொண்டு போய் தனது பிள்ளையை கிடத்தி விடுகின்றன அந்த அன்னப்பறவை. அது அவ்வளவு சௌகரியமாக இருக்க வேண்டும் தன்னுடைய குஞ்சுகள் என்பதற்காக அந்த பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளை தாமரை மலர்களாகிய படுக்கையில் படுக்க வைத்துவிடும். இப்படி படுக்க வைத்து விட்டு இந்த அன்னப்பறவைகள் நடக்க தொடங்கி விடுகின்றன. ஏன் நடக்கின்றன என்றால் பெண்கள் நடையை போல நம்முடைய நடை இல்லை, அந்த நடையை நாம் கற்று தேர வேண்டும் என்று இவை நடந்து நடந்து பழகுகின்றனவாம். பொதுவாக சொல்லுவார்கள் அன்ன நடை நடக்க பழகுகிறார்கள் என்று சில பெண்களை பற்றி சொல்லுவார்கள். ஒரு சொற்றொடர் கூட உண்டு, அன்ன நடை நடக்க போய் உள்ள நடையும் போனது போல என்று சொல்லுவார்கள். அன்ன நடையை நடக்க பழகக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அது ஒரு நளினமான நடை, மிக அழகான ஒரு நடை. நாட்டியம் போல அந்த ஒரு பாவனையுடன் நடக்கக்கூடிய அந்த நடை மிக அழகானது. அன்ன நடை நடக்க பெண்கள் பழகுவார்கள். ஆனால் இங்கு அன்னங்கள் பெண்களினுடைய நடையை நடக்க பழகுவது போல கம்பர் சொல்லியிருக்கிறார். தங்களுடைய குஞ்சுகளை எல்லாம் பாதுகாப்பாக தாமரை மலர் படுக்கையில் அந்த மெத்தையில் படுக்க வைத்து விட்டு அன்னங்கள் பெண்களைப் போல நடக்க பழக தொடங்குகின்றன. அப்படி போய்விடுகின்றன, அலைன்களுக்கிடையே போய்விடுகின்றன. இப்போது இந்த குஞ்சுகள் தனிமையாக படுத்திருக்கின்றன தாமரைப்பூ. இவற்றிற்கு பசி. இந்த தாய்ப்பறவைகளோ வேறு பக்கம் அலைந்து திரிய போய்விட்டன, இவற்றிற்கு பசி. இப்போது இந்த பறவைகளினுடைய இந்த அன்ன குஞ்சுகளினுடைய பசி எப்படி தீர்கிறது என்றால், அங்குதான் இன்னொரு காட்சியை சொல்லு. அங்கு மேய வந்திருக்கின்றன எருமை மாடு. கிராமப்புறத்து வீடுகளை சார்ந்த எருமை மாடுகள் அந்த வயல் பகுதிகளில் மேய வந்திருக்கின்றன. வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கின்றன. அந்த வீடுகள், அது வளர்க்கின்ற வீடுகள், அந்த எருமைகளை வளர்க்கின்ற வீடுகள் கொஞ்சம் தள்ளி இருக்கின்றன. இங்கு வயல்புறத்திற்கு வந்துவிட்டன இந்த எருமைகள். அந்த வீட்டில் எருமைகளுடைய கன்றுகள் இருக்கின்றன. கன்றுகளை மேய்வதற்கு அனுப்ப மாட்டார்கள். அது இன்னும் சரியாக நடக்க பழகவில்லை என்பதனால் வீட்டிலேயே அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். எருமைகளை மட்டும் மேய்ச்சல் நிலத்திற்கு அனுப்பி விடுவார், மீந்து விட்டு வரட்டும் என்று அனுப்பி விடுவார். இப்போது கன்றை பிரிந்து வந்த இந்த எருமைகள் அந்த கன்றை நினைக்கின்றன திடீரென. தன்னுடைய பிள்ளையினுடைய நினைவு எப்படி தாய்மார்களுக்கு அடிக்கடி வருமோ, அதை போல இந்த எருமைகளுக்கும் வருகின்றன. அப்போதுதான் அவை கன்றுகளை ஈன்று எடுத்திருக்கின்றன. அவையெல்லாம் வீட்டில் கிடைக்கின்றன அந்த கன்றுகள். இப்போது மேய வந்த இந்த எருமைகளுக்கு அந்த கன்றுகளை பற்றிய நினைவு உண்டாய், அந்த தாய்மை உணர்ச்சி இருக்கு. தாய்மை உணர்ச்சி வந்தாலே பால் சுரக்க தொடங்கியது. அப்படி எருமைகளுடைய மடியில் இருந்து பால் சுரக்க தொடங்கியது. அது பிடிப்பார் இல்லாமல், தரப்பார் இல்லாமல், தரப்பார் இல்லாமல் தானாகவே அந்த பால் சொருகிறது. அதை தளத்தில் ஏந்தி பிடிப்பார் இல்லாமல் அதை அதன் போக்கில் அப்படியே பொழுகிறது. அப்படி பொழுகின்ற பால் அந்த தாமரை பூவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவே அன்னக்குஞ்சுகள், அவற்றின் வாயில் போய் படுகிறது, வாயில் போய் பொழுகிறது. அவற்றை அந்த பாலை அந்த குஞ்சுகளை அந்த பால் குழிகளை அந்த பால் பொழுகின்ற அந்த தாரைகளை அந்த மடி பொழுகின்ற அந்த தாரைகளை உண்டு அப்படியே பசி ஆர்ந்து அப்படியே துயர்கின்றன. அப்படி அவை தூங்கும் போது தாளாட்டு பாட வேண்டும் என்ற அல்லவா, படுக்கையில் படுக்கின்றன. இப்போது பசியும் அடங்கிவிட்டது. அந்த எருமைகள் வீச்சிய அந்த பாலை உண்டு இவற்றின் பசியும் தீர்ந்து விட்டது. இப்போது தூக்கம் வருகிறது. தூக்கத்திற்கு தாளாட்டு பாடும் விதமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த தவளைகள் எல்லாம் கத்துகின்றன. அது எப்படி தாளாட்டு பாடுவது போல கத்துகின்றன. அந்த அன்னப்பறவைகள் தூங்குவதற்கு தாளாட்டு இசைப்பது போல அவற்றினுடைய கத்தல் ஒளி அமைந்திருக்கு. இப்படியாக ஒரு ஓவியத்தை தீட்டுகிறார். அன்னப்பறவைகள் பெண்களைப் போல நடந்து ஒரு பக்கத்தில் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் குஞ்சுகளை அவை தாமரை பூவாகிய படுக்கையில் படுக்க வைத்து விட்டன. அந்த குஞ்சுகள் பசியோடு இருக்கின்றன. பசி தீர்ப்பது அந்த குஞ்சுகள் எப்படி என்றால், எருமைகள் பொழுகின்ற பாலை உண்டு பசி தீர்க்கும். எருமைகள் தங்களுடைய வீட்டில் உள்ள கன்றை நினைத்து பால் சொல்கின்றன. அந்த பாலை அன்ன குஞ்சுகள் பருகு. இப்படி அன்ன குஞ்சுகள் பசியாறி அதை தூங்குவதற்கு தாளாட்டு இசைக்கின்றன தேரைகள், பச்சை தேரைகள், தவளைகள் தாளாட்டு இசைக்கின்றன. தாளாட்டு இசைப்பது போல அவற்றினுடைய கத்தல் ஒளிகள் அமைந்திருக்கும். இப்படியாக அந்த வயலும் சார்ந்த பகுதி இருக்கும் என்று கம்பர் ஒரு ஓவியத்தை தீட்டுகிறார் இந்த பாடலில். இனி வார்த்தையாக நாம் பார்ப்போம். சேல் உண்ட ஒன் கண்ணாரின் திரிகின்ற செங்காலன். சேல் உண்ட ஒன் கண்ணாரி, சேல் உண்ட ஒன் கண்ணாரி. அன்னப்பறவைக்கு அடைமொழி சொல்ல வந்தவர் பெண்களைப் போல நடந்து திரிகின்ற செங்கால்களை உடைய அன்னம் என்று சொன்னார். ஒன் கண்ணாரின் திரிகின்ற செங்காலன். ஒன் கண்ணார் என்றால் உண்மை கூட்டல் கண் சேர்ந்து ஒன் கண்ணார் என்று வச்சு. உண்மை என்றால் ஒளிமயமான, பிரகாசமான என்றார். மிகவும் ஒளி பொருந்திய கண்களை உடையவர். அதனால் பெண்களினுடைய கண்களை ஒன் கண் என்று சொல்கிறார். உண்மை என்றால் ஒளி என்றார். உண்மை கூட்டல் கண் சேரும் போது பொன் கண் என்று சேரும். ஒளி பொருந்திய கண்கள் என்று கண்களை சொல்லுவார்கள். கண்களில் சில கண்களில் அந்த ஒளி இருக்கும். நீங்கள் சிலருடைய கண்களை பார்த்தால் அந்த ஒளியை பார்க்கும். அந்த கண்களில் ஒரு பிரகாசம். சற்று தள்ளி நின்று பார்த்தால் கூட அந்த ஒளியின் வீச்சு வந்து நம்மை தாக்கும். அந்த அளவிற்கு அந்த கண்கள் ஒளி வாய்ந்தவையாக இருக்கும். எல்லோர் கண்களும் அப்படி ஒளி பொருந்தியவையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சிலருடைய கண்களில் அந்த ஒளித்தன்மை இருக்கும். அப்படிப்பட்ட கண்களை உடைய பெண்கள் என்று சொல்வதற்காகத்தான் உன் கண்ணார் என்று சொல்வோம். சரி, உன் கண்ணார் என்ற வார்த்தையை ஆண்களுக்கும் பொருத்தலாமா என்றால் ஆண்களுக்கும் சொல்லலாம். ஆண்களுடைய கண்களும் சில கண்கள் உன் கண்ணாக இருக்கும், ஒளி பொருந்திய கண்களாக இருக்கும். இங்கு நாம் ஏன் பெண்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம் என்றால் கூடுதலாக இன்னொரு அடையை சேர்த்திருக்கிறார். சேல் உண்ட உன் கண்ணார் என்று சொல்லுவோம். சேல் என்றால் ஒரு மீனின் வகை. மீனினுடைய வடிவத்தை உட்கொண்ட ஒளி பொருந்திய கண், மீன் போன்ற கண் என்று சொல்லுவது பெண்களினுடைய கண்களை. ஆண்களினுடைய கண்களை மீன் போன்ற கண்கள் என்று சொல்லக்கூடிய மரபு இல்லை. எனவே சேல் உண்ட உன் கண்ணார் என்று சொல்வது பெண்களைத்தான் குறிக்கும். சேல் உண்ட உன் கண்ணாரின் தீகின்ற செங்காலன், சேல் மீன் போன்ற வடிவத்தை உட்கொண்டிருக்கின்ற, அதாவது சேல் மீன் போன்ற வடிவத்துடன் அப்படியே பிறழ்கின்ற, அங்கும் இங்கும் தாவுகின்ற கண்களை உடைய, ஒளி பொருந்திய கண்களை உடைய, பெண்களைப் போல நடந்து அலைந்து திரிகின்ற சிவந்த கால்களை உடைய அன்னப்பறவைகள் மால் உண்ட நடில் நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. மால் என்றால் பெருமை என்றார். மால் என்ற சொல்லுக்கு திருமால் என்ற ஒரு பொருளும் பரவலாக சொல்லப்படுவதற்கு இங்கு பெருமை என்ற பொருளில் வந்திருக்கு. மால் உண்ட நளினப்பள்ளி, பெருமை பொருந்திய தாமரை மலராகிய படுக்கை. நளினம் என்றால் தாமரை என்று பொருள். தாமரையில் இருப்பவள் லட்சுமி என்பதனால் அந்த லட்சுமிக்கு நளினி என்ற ஒரு பெயர் உண்டு. தாமரையில் அவள் இருப்பதால், நளினத்தில் இருப்பதனால் நளினி என்று அவளுடைய பெயரை சொல்வார். நளினம் என்றால் தாமரை என்றார். மாலுண்ட நளினப்பள்ளி, பெருமை பொருந்திய தாமரை மலராகிய படுக்கை. பள்ளி என்றால் படுக்கை என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். பள்ளி அறை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பள்ளி என்றால் படிக்கக்கூடிய வகுப்புக்கும் பள்ளி என்று பொருள். படுக்கை அறைக்கும் பள்ளி என்று பொருள். சமையலறைக்கும் பள்ளி என்ற ஒரு பொருள். புத்த பிக்ஷுகள் உரையக்கூடிய அந்த இடத்திற்கும் பள்ளி என்ற ஒரு பொருள். இப்படி பள்ளி என்ற சொல் பல பொருள்களை தரக்கூடிய வார்த்தை. இங்கு படுக்கை என்ற பொருளில் வந்திருக்கு. நளின பள்ளி, தாமரையாகிய படுக்கையில் வளர்த்திய மழலை பிள்ளை. வளர்த்துதல் என்றால் தூங்கச் செய்தல் என்றார். இது வளர்த்துதல் என்றால் வளரச் செய்தல் என்ற அர்த்தம் தானே என்று உடனடியாக தோன்றும். அப்படி ஒரு அர்த்தம் தோன்றும். வளரச் செய்தல் என்ற உடனடியாக நமக்கு தோன்றும். அந்த அர்த்தம் தான் இப்போது வழக்கத்தில் இருக்கு. ஆனால் வளர்த்தல், வளர்தல் என்றால் தூங்குதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. கண் வளராய் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தாலாட்டு பாடல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணே கண்மணியே கண் வளராய் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தாலாட்டு பாடல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வளராய் என்ற சொல்லுக்கு தூங்குதல் என்ற பொருள் திருவெம்பாவையில் ஒரு இடத்தில் வருகிறது. முதல் பாடல் திருவெம்பாயின் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ என்று வரும். அந்த இடத்தில் வளருதியோ, நாங்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத சோதியாகி அந்த சிவபெருமானை நாங்கள் பாடுகிறோம், பாடுகின்ற இவ்வேளையில் நீ தூங்கிக் கொண்டிருப்பாயோ என்று மற்ற பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நோக்கி பாடுவதாக அந்த பகுதி வருகிறது. அங்கு வளருதியோ என்ற சொல் வருகிறது. இன்னும் தூங்குகிறாயோ என்ற பொருளில் வளருதல் என்ற அந்த சொல் வந்துருக்கு. ஆக வளருதல் என்றால் தூங்குதல் என்ற ஒரு பொருள் உள்ள வார்த்தை அது. அந்த பொருளில் இங்கு கம்பரும் பயன்படுத்து. நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, தாமரையாகிய படுக்கையில் தூங்க செய்த மழலை மழலை பிள்ளை, மழலை வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த அன்னப்பறவை. பொதுவாக மனிதர்களின் குழந்தைகள் மழலை பேசுவது என்று சொல்லுவது ஒரு வழக்கம். இளமையில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை மழலை என்று சொல்லுவது ஒரு வழக்கம். இங்கு அன்னப்பறவை மிகவும் இளமையாக அப்போதுதான் பிறந்த சிறு குஞ்சுகளாக இருக்கின்றன. அதனால் அவற்றுடைய அந்த அந்த ஒளி, அது அந்த பறவைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒளிகள், அந்த குஞ்சு வெளிப்படுத்தக்கூடிய ஒளி வித்தியாசமாக இருக்கும். அன்னப்பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்பக்கூடியவை தான். அவற்றில் அந்த அவற்றுடைய குஞ்சுகள் எழுப்பக்கூடிய ஒளியானது மழலையாக இருக்கும், மிகவும் இளமை பொருந்தியதாக இருக்கும். அதனால் மழலை பிள்ளை என்று சொல்லுவோம். அந்த சிறு குஞ்சுகளை மழலை பிள்ளை என்று சுட்டிக்காட்டுகிறது. மழலை பிள்ளை அப்படியாக தாமரை மலர் படுக்கையில் தூங்கச் செய்த அந்த சிறு குஞ்சுகள் அவை என்ன செய்தன என்று அடுத்து சொல்லுகிறார். தாளுண்ட சேற்று மேதி கண்டுள்ளி கணைப்ப சோர்ந்த பாலுண்டு புயல. அவை பால் உண்ணுகின்றனவா? எந்த பாலை உண்ணுகின்றன என்றால், தாளுண்ட சேற்று மேதி கண்டுள்ளி கணைப்ப. தாளுண்ட சேற்று மேதி, மேதி என்றால் எருமை என்று அர்த்தம். சேற்று மேதி, தாளுண்ட சேற்று மேதி என்றால் அந்த எருமைகள் சேற்று நிலத்தில் நடந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றன. அந்த அன்ன குஞ்சுகள் படுத்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றன. அந்த சேற்று நிலத்தை கடந்து வந்தபோது அந்த எருமையினுடைய காலினுடைய குழம்பில் சேறு ஏறி கொண்டிருக்கும். அதைத்தான் சொல்கிறார், தாளுண்ட சேறு என்று சொல். தாளுண்ட சேற்று மேதி என்று சொல். காலின் ஊடாக சேறு ஏறி நிற்கிறது, சேறு படிந்து விட்டது. அப்படி சேறு படிந்த கால்களுடன் அந்த எருமைகள் அந்த பகுதிக்கு வருகின்றன. அப்படி வந்த எருமைகள் கன்று உள்ளி கணைப்ப, அவற்றிற்கு திடீரென்று தங்களுடைய கன்றுகளை பற்றிய நினைவு வந்து விடுகிறது. எனவே கன்றை நினைத்து, உள்ளுதல் என்றால் நினைத்து என்று பொருள். உள்ளுதல் நினைத்தல் என்று பொருள். அந்த திருக்குறளில் கூட அந்த உள்ளுதல் என்ற சொல் வந்திருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற குறளை நீங்கள் கேள்விப்பட்டு, உள்ளுதல் என்றால் நினைத்தல், சிந்தித்தல், எண்ணம் இடுதல். இங்கு கன்றை பற்றி நினைக்கின்றன அந்த எருமை. வீடுகளில் நிற்கக்கூடிய அந்த கன்றுகளை பற்றி இந்த எருமைகள் நினைச்சு, கன்று உள்ளி அந்த கன்றுகளை நினைத்து கணைப்ப, அந்த எருமைகள் கணைக்கின்றன. அந்த தாய்மை உணர்ச்சியால் அவை அப்படியே கணைக்கின்றன. அப்படி தாய்மை உணர்ச்சியுடன் அவை அப்படியே கரைந்து கணைக்கும் போது அவற்றை அறியாமலேயே அவற்றின் மடியில் இருந்து பால் சுரக்க தொடங்கி விடுகிறது. சோர்ந்த பால், அப்படி தானாக ஒழிந்த அந்த பாலை உண்டு துயில, உண்டு அந்த அன்ன குஞ்சுகள் உண்டு துயில. அப்படியே அது தூங்கும், தூங்க அவை தூங்குவதற்காக பச்சை தேரை தாளாட்டும். அங்கே உள்ள பச்சை வண்ணத்தில் உள்ள அந்த தவளைகள் எல்லாம் தாளாட்டு பாடுவது போல வீச்சிடும், தாளாட்டு பாடுவது போல அப்படியே கத்த தொடங்கும். அவற்றினுடைய அந்த கத்தல் ஒளி தாளாட்டுவது போல இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பச்சை தேரைகள் தாளாட்டும் என்று சொல்லும். இப்படியாக பண்ணை இருக்கும், அந்த வயல் பகுதி இருக்கும். பண்ணை என்றால் வயல் என்று சொல்லும். இப்படியாக ஒரு காட்சியை மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டும், நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டுகிறோம். இதில் என்னென்ன அழகுகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டார் பாரு. அன்னப்பறவை நடக்கின்ற அழகை ஒரு பக்கம் சொல்லிவிட்டார், அந்த அன்னப்பறவைகளுடைய தாய்மை உணர்ச்சியையும் சொல்லிவிட்டார். அவை தங்களுடைய குஞ்சுகள் மிக பாதுகாப்பாக தூங்க வேண்டும் என்பதற்காக தாமரை பூவாகிய படுக்கையில் கொண்டு போய் வைக்கின்றன தங்களுடைய குஞ்சுகளை. நன்றாக தூங்கம்மா தூங்கு என்று அவற்றை கிடத்தி விட்டு அவை அப்படியே நடக்க போய்விடும். இவற்றிற்கு பசி வந்து விடுகின்றன, இந்த குஞ்சுகளுக்கு பசி வந்து விடுகின்றன. அந்த பசியை தீர்ப்பதற்காக பால் தேவை. அந்த பாலை எருமைகள் பொழுகின்றன. அவை அந்த குஞ்சுகளை ஊட்ட வேண்டும் என்று நினைத்து பொழுகவில்லை, தங்களுடைய கன்றுகளை நினைத்து தாய்மை உணர்ச்சியால் அந்த பாலை தானாக அவை சுரக்கின்றன. அந்த பாலை இந்த குஞ்சுகள் பருகுகின்றன. தானாக அந்த குஞ்சுகளின் வாயிலேயே அந்த பால் சுரந்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த பால் சுரந்து அங்கே தண்ணீரில் கலந்து இருந்ததாகவோ அந்த குஞ்சுகள் அந்த தண்ணீரில் வாய வைத்து பாலை மட்டும் தனியே பிரித்து உண்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அன்னப்பறவைகளுக்கு அந்த தண்ணீரில் இருந்து பாலை பிரித்து பருகக்கூடிய தன்மை உண்டு என்று பிரசித்தி பெற்ற அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எனவே தண்ணீரில் கலந்த பாலை தனியே பிரித்து அந்த குஞ்சுகள் உண்டு விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பால் சொரிகின்ற பாலே அவற்றுடைய வாயில் போய் சொரிந்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்த குஞ்சுகள் எப்படி பாலை உண்டன என்பதற்கு இப்படி நாமே கற்பனை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அந்த விவரம் இல்லை. அந்த பால் அவற்றின் வாயிலே போய் சொரிந்ததா அல்லது தண்ணீரில் கலந்திருக்க அவற்றை இந்த குஞ்சுகள் உண்டனவா என்ற விவரம் இல்லை. நாம் நமக்கு தோன்றியதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக பசியாறுகிறது. எருமைகளினுடைய பாலை உண்டு அன்ன குஞ்சுகள் பசியாறுகின்றன. அன்ன குஞ்சுகள் பசியாறிய பிறகு அவை தூங்க தொடங்குகின்றன. தூங்குவதற்கு அந்த தேரைகள் தாளாட்டுகின்றன. இப்படியாக பல்வேறு அழகுகளை அடுக்கி மிக அற்புதமாக இந்த பாடலை கம்பர் அமைத்திருக்கிறார். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் சேல் என்றால் என்ன ஐயா? சேல் மீனில் ஒரு வகை. சேல் மீன் என்று சொல்வார் ஐயா. இதுல முதல் மூன்று வரிகள்ல உண்ட உண்டன்னு இருக்குல்ல ஐயா, அத வந்து நம்ம உவம உருபு மாதிரி எடுத்துக்கணும்ல? ஆமா, எடுத்துக்கிடணும். சரியா வந்துட்டு அந்த உண்ட, இப்போ அந்த இடத்துலயே உண்ட என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சேல் உண்டு ஒன்கண்ணாரின் என்பதை எடுத்து உண்டை என்பதை எடுத்து விட்டு ஒத்த ஒன்கண்ணார் என்றால் ஒத்த என்பது ஓம உருபு. அது உலகத்துல நாம பயன்படுத்தக்கூடிய ஓமை உருபு, எல்லாருக்கும் தெரிந்த ஓமை உருபு. அதை பயன்படுத்தினார் என்றால் இந்த அழகு கெட்டுவிடும், எதுகை அழகு கெட்டுவிடும். உண்டை என்று போடும் போது அந்த உண்டை என்பது இயல்பாக அங்கு ஓமை உருபாக மாறிவிடுகிறது. சேல் உண்டை என்பதற்கு சேல் சேலை போன்ற என்றுதான் அர்த்தம். அப்படி சேலை போன்ற என்று ஓமை உருவாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அந்த உண்டை என்பதற்கே ஒரு பொருள் இருக்கு, என்ன என்றால் உட்கொண்ட என்றார். சேல் மீனின் படிவத்தை உட்கொண்ட கண்களை உடையவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நாம் அந்த உண்டை என்பதற்கு ஓமை உருவாக கொள்ளாமல் அதை அதனுடைய அர்த்தத்திலே எடுத்துக்கொள்ளும் போது சேல் மீனினுடைய வடிவத்தை உட்கொண்ட, அதாவது தன்னிடத்தில் கொண்ட கண்களை உடையவர்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உண்டை என்பதை ஓமை உருவாக எடுத்துக்கொண்டு செயல் போன்ற கண்களை உடையவர்கள் என்று ரெண்டு விதமாக வேண்டுமென்றேதான் அவர் உண்டை என்பதை பயன்படுத்தும். செயல் ஒத்த என்று போட்டால் அந்த அழகு கொஞ்சம் குறைந்துவிடும். செயல் ஒத்த உண்கண்ணாரி என்று சொல்லிவிட்டு அடுத்து மால் உண்ட என்று வரும்போது அங்கு அந்த அழகு குறைந்து விடும். செயல் உண்ட, மால் உண்ட, கால் உண்ட, பால் உண்டு என்று வரும்போது அந்த அழகு கூடிவிடும். அதனால் அங்கு அந்த ஓமை உருவையே உண்டை என்று மாற்றிவிடும். அது கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம். சிறப்பு ஐயா. சோ இங்க உண்டை என்றால் போன்ற, மீன் போன்ற, மால் போன்ற, கால் போன்ற இல்ல, மால் உண்டை என்றால் மால் அங்கு பொருந்திய மால் என்றால் பெருமை, பெருமை பொருந்திய நளினம். ஏன் தாமரையே பெருமை பொருள் பொருந்தியது என்று சொல்லுகிறார் என்றால் பூக்களில் அழகு மிகுந்தது தாமரை, மற்ற எல்லா பூக்களையும் விட தலைமைத்துவம் வாய்ந்த பூ என்று தாமரை பூவை சொல்லுவார். ஏனென்றால் தாமரை பூக்களில் தான் பல கடவுளர்கள் இருப்பது போன்றெல்லாம் காட்டப்படுகிறது. தாமரை பூவுக்கு அப்படி ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. எனவே பூவெனப்படுவது பொறி வாழ் பூவே என்ற ஒரு பழைய சொற்றொடரே இருக்கிறது. பூ என்று சொன்னாலே சிறப்புக்குரிய பூ எது என்று கேட்டால் லட்சுமி வாழக்கூடிய அந்த தாமரை பூ தான். ஏனென்றால் அது லட்சுமியே வாசம் செய்யக்கூடியதாக உயர்வு பெற்றதாக இருக்கிறது. எனவே பூக்களில் சிறந்தது தாமரை தான் என்று பூவை அந்த தாமரை பூவை சிறப்பித்து சொல்லுவார். எனவே இங்கு அந்த தாமரை பூவுக்கு மால் உண்ட நளினம் என்று அடைகொள்ள பெருமை பொருந்திய நளினம். என்ன சத்தம். அடுத்த பாடல் போகலாம். இப்படி கன்றுகளை நினைத்து தாய் பசுக்கள் பாலை சொரியுமா என்று கேட்டால் சொரியும். அது நாம் இலக்கியங்களில் நிரம்ப பார்க்கிறோம். இப்போதெல்லாம் அப்படி சொரிய விடாமல் எல்லாம் கறந்து விடுகிறார்கள். அதற்குனே கருவிகள் வைத்தே கறந்து விடுகிறார்கள் பண்ணைகளில். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த காலத்தில் அவையெல்லாம் இயல்பாக மடி நிறைய பால் நிறைந்து இருக்கும். அவை தானாகவே அவை சொரியும். அந்த நிலையில் அந்த காலம் இருந்தது. அது செல்வ செல்வழிப்பு மிக்க காலம். இதை ஆண்டாள் பாடிய திருப்பாவிலேயே நாம் பார்க்கிறோம். அனைத்திலும் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை ஒழியே இன்று பால் சோற என்று ஆண்டாள் பாடுகிறார். நினைத்து தங்களுடைய கன்றுகளை நினைத்து பசுக்கள் எல்லாம் கனைத்து தானாகவே அடிகளின் ஒழியாக பாலை சொரியும் என்று அந்த திருப்பாவையில் ஆண்டாள் பாடுகிறார். இப்படி தானாகவே தாய் பசுக்கள் பாலை சொறிவதாக பல கவிஞர்கள் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விதமாக கம்பரும் இங்கு பாடியிருக்கிறார். இன்னொரு பாடலில் சொல்லுவார், அங்க உள்ள வயல் எல்லாம் நீரால் விளையவில்லை, இப்படி வருகின்ற பசுக்கள் எருமைகள் எல்லாம் தங்களுடைய கன்றுகளை நினைத்து சொரிந்த பால் பாய்ந்து அந்த வயல்கள் எல்லாம் பயிர்கள் வளர்ந்து நிற்கின்றன என்று சொல்லுவார். இப்படியாக மிகவும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய பாடல்களும் இந்த கம்பராமாயணத்தில் உண்டு. நீர் பாய்ந்து வளரவில்லை, பால் பாய்ந்து வளர்ந்தது என்று சொல்ல. அடுத்த பாடல் பன்னிரெண்டாவது. பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவார், அருந்தொடு நிழல் சென்றென்ன இயல் இசை பயன் துய்ப்பாரும், அருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாந்துவாரும், விருந்தினர் முகங்கண்டென்ன விழா அணி விரும்புவாரும். இப்போது அந்த நாட்டு மக்களை பற்றி சொல்லுகிறார். அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். அந்த மக்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளை சொல்வதன் மூலமே அந்த நாடு வளமான நாடா அல்லது மிகவும் வறுமை மிகுந்த நாடா என்பதை நாம் சொல்லிவிடலாம். இப்போது ஒரு நாட்டை பற்றி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நாட்டில் மக்கள் எல்லாம் காலையில் 5 மணிக்கு ஆலை சங்கு ஒழித்தால் போதும், படுக்கை விட்டு எழுந்து அவசர அவசரமாக பரபரப்புவாக கிளம்புவார்கள். எந்த கதியில் கிளம்பிய ஆலை அங்கு தொழிற்சாலையில் போய் சேர்ந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைப்பார்கள். பிறகு இரவு தான் திரும்பி வருவார்கள் வீட்டிற்கு என்று ஒரு நாட்டை பற்றி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாட்டில் பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாடு மிகவும் வறுமையாக இருக்கிறது என்று நமக்கு பொருள் வந்து. ஏனென்றால் ஒரு நாளின் பெரும் பகுதி உடல் உழைப்பில் போகிறது. அவர்களுக்கு வேறு சந்தோஷமான காலம் தொழிற்பதற்கு அவகாசமே கிடைக்கவில்லை. அவர்கள் உழைத்து உழைத்து ஓடாக தேய வேண்டியிருக்கு. பாடுபடுவதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாகவே அமைந்து விடுகிறது என்றால் அது ஒரு விதத்தில் உழைப்பின் பெருமையை சொல்வதாக தெரியும். ஆனால் அந்த நாடு வளமையான நாடு அல்ல. இப்படி இடைவிடாமல் உழைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்றால் அது வளமையான நாட்டுக்கு அர்த்தம் அல்ல. ஆனால் அதற்கு மாறாக அங்கு இசையும் பாடலும் கூத்தும் நடனமும் கொண்டாட்டமும் மிகுந்திருந்தது. மக்கள் உழைக்கும் நேரம் குறைவாகவும் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய நேரம் அதிகமாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டால் அந்த நாடு வளமையான நாடு, அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பொருள் வந்துவிடும். இப்படி அந்த மக்களினுடைய நடவடிக்கையை சொல்லும் போதே அந்த நாடு வளமான நாடா வறுமை மிக்க நாடா என்றே நாம் அறிந்து விடுகிறோம். அதை போல ஒரு விஷயத்தை இங்கு கம்பர் சொல்லுகிறார். அந்த நாட்டின் அந்த கோசல நாட்டின் மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல வருகிறார். அப்படி அந்த மக்கள் செய்வதை சொல்லுவதன் மூலமே அந்த நாட்டினுடைய வளத்தை நமக்கு மணக்கம் முன்பு கொண்டு வந்து காட்டி விடுகிறார் கம்பர். அவர் சொல்லுகிறார் அந்த மக்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்னவென்பதை சொல்லுகிறார். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் என்று சொல்கிறார். அந்த மக்கள் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் என்பதில் முதலில் சொல்லுவது பொருந்திய மகளிரோடு, அதாவது தங்களுக்கு மிகவும் பொருத்தமான பெண்களோடு, தங்களோடு மனமொத்த பெண்களோடு வதுவையில் பொருந்துவார். இந்த வதுவை என்ற சொல்லுக்கு 2-3 பொருள் இருக்கிறது. வதுவை என்றால் திருமணம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. வதுவை என்றால் ஆணும் பெண்ணும் சேர்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த இடத்தில் பெரும்பாலான உரையாசிரியர்கள் திருமணம் என்ற பொருளை எடுக்கிறார்கள். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவார் என்பதற்கு தங்களுக்கு பொருத்தமான பெண்களோடு திருமணம் செய்பவர்கள் திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆண்கள், அப்படி சில ஆண்கள் இருந்தார்கள் என்று பொருள் சொல்வார். சில அது திருமணம் என்பது என்றா வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை அன்றாட ஒரு நிகழ்வாக வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சொன்னார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுவும் பொருந்தக்கூடியதுதான், அது ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அங்கு அடிக்கடி பல்வேறு திருமண வைபவங்கள் நடக்கும், அப்படியாக திருமணம் காட்சிகள் அங்கு கண்ணுக்கு தென்படும் என்று ஒரு விதத்தில் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் அந்த நாட்டினுடைய வளத்தை, மங்களகரமான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கின்றன என்ற ஒரு விதத்தில் அது வளமான ஒரு நாடு என்ற பொருள் பெறக்கூடிய தன்மை அங்கு வந்துவிடுகிறது. ஆனால் அப்படி பொருள் எடுப்பதை விட பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவார், வதுவை என்றால் ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய புணர்ச்சி, மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த சங்கமம் நடக்கும். சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் ஜோடிகள் தான் அந்த உல்லாசமான அந்த நிலையில் இருப்பார்கள். துயரமும் கவலையும் மிகுந்தவர்களால் அப்படி இருக்க முடியாது, அந்த சரச சல்லாபத்தில் ஈடுபட முடியாது. எனவே இந்த வதுவை என்பதற்கு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த சங்கமம் என்றே எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அது அன்றாடம் அந்த ஆண்களும் பெண்களும் அப்படி அந்த நிலையில் பொழுது போக்குகிறார், அந்த நிலையில் தங்களுடைய நாளை தொழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு இப்படியான இன்ப நிகழ்வுகளில் தொழுகிறது என்று எடுத்துக்கொள்ள. பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் அப்படி ஒரு சிலர் இருந்தார்கள். அடுத்து பருந்தொடு நிழல் சென்றென்ன இயலிசை பயன்புயிப்பாரும், பருந்தொடு நிழல் சென்றென்ன இயலிசை பயன்புயிப்பார். அடுத்து இசையை நுகர்வோரை பெற்று சொல்கிறார். அங்கு பலரும் இசை நுகர்பவர்களாக இருந்தார், இசையை ரசிக்கக்கூடிய இசை ரசிகர்களாக இருந்தார் என்று சொல்லி இசையை ரசிக்கிறார்கள். இசை ரசிகர்கள் மிகவும் அதிகமாக இருந்தார்கள் என்றால் மிகவும் குதூகல எண்ணம் உடையவர்கள், எந்த கவலையும் இல்லாதவர்கள், கவலையற்றவர்களால் தான் இசை நிகழ்வுகளில் போய் பங்கேற்று அவற்றை ரசிக்க முடியும். மனத்தில் கவலை இருந்தால், மனத்தில் துன்பம் தாக்கி கொண்டிருந்தால் இசையின் பயனை துய்க்க முடியாது. இசை கேட்கும், காதுகளில் வந்து விழும், ஆனாலும் மனசை போய் அது தொடர். கவலையற்ற உள்ளம்தான் இசையை ரசிக்க முடியும். அப்படி இசையின் பயனை துய்ப்பார், அந்த இசையின் இனிமையை, இசையின் பயன் துய்த்தல் என்றால் அந்த இசையின் இனிமையை துய்த்தல், அனுபவித்தல், அந்த இசையின் இனிமையை அனுபவிப்பவர்களுமாக அங்கு பலர் இருக்கிறார். அந்த இசை எப்படிப்பட்ட இசை என்றால் பருந்தொடு நிழல் சென்றென்னை இயல் இசை என்று சொல்றார். அதாவது இயல் என்றால் பாட்டு, இசை என்றால் அந்த பாட்டிற்கான பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ராகம், அந்த இரண்டும் எப்படி இருக்கிறது என்றால் பருந்து நிழலும் போல இருக்கிறது. பருந்து ஆகாயத்தில் பறக்கிறது, அப்படி ஆகாயத்தில் பருந்து பறக்கும் போது அதனுடைய நிழல் பூமியில் விழும், அது பறக்க பறக்க நிழலும் அதன் கூடவே செல்லும். அது அப்படி ஆகாயத்தில் சிறகை விரித்து அப்படியே அசையாமல் நின்றுவிட்டால் நிழலும் நின்றுவிடும், அது அப்படியே பறக்க தொடங்கிவிட்டால் நிழலும் அதன் கூடவே செல்லும், ரெண்டுமே ஒத்திசைந்து இருக்கும். அதை போல பாட்டும் ராகமும் ஒத்திசைந்து இருக்க வேண்டும். பாட்டு ஒன்றாக இருக்க ராகம் இன்னொன்றாக மாறிவிட்டால், அந்த இசை இன்னொன்றாக பிசகிவிட்டால், அந்த நிகழ்வு, அந்த சங்கீத நிகழ்வு அழகாக இருக்க, அந்த சங்கீதத்தை ரசிக்க முடியாது. இங்கு அந்த கோசல நாட்டில் நடக்கக்கூடிய அந்த இயலிசை நிகழ்ச்சிகள் எல்லாம் அருந்தோடு நிழல் செல்வது போல ஒத்திசைந்து இருக்கின்றன. மிக அருமையாக அந்த ஒத்திசைவோடு இசை நிகழ்வுகள் நடக்கின்றன. அவற்றை போய் இவர்கள் பலரும் கேட்டு ரசிக்கிறார்கள், அவற்றின் பயனை துய்க்கிறார்கள். என்று சொல்கிறார். அப்படி பலரும் அங்கு இருந்தார், குறிப்பாரும் அப்படிப்பட்ட பலரும். மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவார். அடுத்து கேள்வி. கேள்வி என்றால் பிறர் ஆற்றக்கூடிய சொற்பொழிவை கேட்டார், பிறர் உரை ஆற்றக்கூடிய உரையை கேட்டார். அப்படி ஆற்றக்கூடிய நல்ல உரைகளை கேட்டு அப்படியே அதிலே அதை ரசித்து அவற்றினுடைய சுவையை பருகுவரும் என்று சொல். செவி உற மாந்துவார், மாந்துதல் என்றால் பருகுதல் என்றார். அந்த கேள்வியை பருகுகிறார், செவி உற நன்றாக செவியில் வாங்கி அதை பருகுகிறார். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஆகா என்ன இனிமையாக இவர் உரையாற்றுகிறார் என்று அவர்கள் மாந்துகிறார்கள், அதை பருகுகிறார்கள் என்று சொன்னார். அந்த கேள்வி என்பதற்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், மருந்தினும் இனிய கேள்வி. மருந்து என்றால் அமுதம் என்று, அமுதத்தை விடவும் இனிய கேள்வி, அமுதத்தை விடவும் இனிமையான அந்த உரை. அந்த உரையை தங்களுடைய காதார கேட்டு பருகுவரும், மாந்துதல் என்றால் பருகுதல். அப்படி உரை கேட்டு அதை அனுபவிப்பவர்களாக அங்கு பலர் இருந்தார்கள் என்று சொல். மருந்து என்றால் அமுதம். இதே பொருளில் திருக்குறளில் கூட இந்த மருந்து என்ற சொல் வந்திருக்கு. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர் பாற்றன்று என்ற ஒரு குறளை அநேகமாக அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறார். விருந்தினர்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க தான் வீட்டுக்குள் தனித்து உண்ணக்கூடிய உணவு அமுதமாக இருந்தாலும் கூட, சாகாமல் இருப்பதற்குரிய அந்த அமுதமாக இருந்தாலும் கூட அதை தனியாக உண்ணக்கூடாது, விருந்தினரோடு சேர்ந்துதான் உண்ண வேண்டும். விருந்தை தனித்து ஒதுக்கிவிட்டு தான் மட்டும் தனியே அமர்ந்து எந்த உணவையும் உட்கொள்ளக்கூடாது, அது அமுதமாக இருந்தால் கூட அப்படி தனித்து உண்ணக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு மருந்து என்ற சொல் அமுதம் என்ற பொருளில் திருக்குறளில் வந்திருக்கு. அதே போல இங்கும் மருந்து என்ற சொல் அமுதம் என்ற பொருளில் வந்து, அமுதத்தை விடவும் இனிமையான அந்த கேள்வியை சாதார கேட்டு பருகுபவர்களும் அங்கு பலர் இருந்தார். அடுத்து இன்னும் சொல்கிறார், விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும். வரக்கூடிய விருந்தினர்களுடைய முகத்தை கண்டு அன்ன விழா, அன்னம் என்றால் உணவு, அன்னம் அன்னம் நாம் சொல்கிறோம் அல்லவா, அன்னம் என்றால் அது பறவையையும் குறிக்கும். அன்னம் அன்னம் புசித்தல் என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா, அன்னதானம் என்றெல்லாம் சொல்லுகிறார், உணவையும் குறிக்கும். அன்ன விழா அணி விரும்புவார், அப்படி உணவை பிறருக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த விழாவினுடைய அந்த அழகை விரும்புவாரும் அங்கு பலர் இருந்தார். அதாவது விருந்திட்டு பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து கொண்டாடக்கூடிய பலர் அங்கு இருந்தார்கள். கேள்வியை கேட்டு, அதாவது பிறர் ஆற்றக்கூடிய உரையை காதார கேட்டு அதை ரசித்து மகிழ்பவர்கள் அங்கு பலர் இருந்தார்கள். இசையை கேட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அங்கு பலர் இருந்தார்கள். பெண்களோடு சரச சல்லாபம் புரிந்து மகிழக்கூடிய பலர் இருந்தார்கள். இப்படி அங்கு எல்லா இன்பமயமான காட்சிகள் தான், துன்பமயமான காட்சிகளுக்கு அங்கு இடமே இல்லை. இப்படியாகத்தான் அந்த கோசல நாடு காட்சி தந்தது என்று சொல்லுவோம். இப்படி இன்னும் பல பாடல்கள் இதே பாணியில் அமைந்த இரண்டு மூன்று பாடல்கள் இருக்கின்றன. இங்கு ஒரே ஒரு பாடலை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் கம்பர். இப்படியாக அந்த நாட்டில் எங்கும் இன்பம் துய்ப்பவர்கள் தான், எப்போதும் புதுகல கொண்டாட்டத்தில் இருப்பவர்கள் தான் இருந்தார்கள் என்று சொல்வதன் மூலம் அந்த நாடு மிகவும் வளமான நாடாக இருக்கு. அங்கு அவலம் இல்லை, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, துன்பத்தால் துயரப்படுபவர்கள் இல்லை. எங்கும் அவலக்குரல் ஒலிக்கவில்லை, எங்கும் இன்பத்தின் சங்கீதம்தான், எங்கும் கொண்டாட்டத்தின் பூக்குரல்கள் தான், கொண்டாட்டத்தின் ஆரவாரம் தான், வேறு எதுவுமே எதிர்மறையாக இங்கு இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடலை கம்பர் அமைத்து, இதில் சந்தேகங்கள் ஐயா. செவி உற மாந்து வாரும், மாந்துக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? மாந்துதல் என்றால் உண்ணுதல் என்றார், அருகுதல் உண்ணுதல் என்றெல்லாம். கம்பராமாயணத்தில் இந்த மாந்துகள் என்ற வார்த்தை பல இடங்களில் வருவது. கம்பராமாயணத்தில் சீவசிங்கம் மாந்துகள். சரி, அது போல இந்த பாடல் முற்று பெறாத மாதிரியே இருக்கு ஐயா, லைக். ஆமா, முற்று பெறாத காரணம் இது பல பாடல்களுடைய தொடர்ச்சியா இருக்கக்கூடியதுல ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுத்திருக்காரு. அதனால இதை நாம தான் முற்று பெருவித்துக் கொள்ளு. இன்னும் சொல்ல போனா முற்று பெறாமே இருக்கும் சில பாடல்கள் கம்ப ராமாயணத்துல. சில இடங்கள்ல முற்று பெறாம விட்டு விடுவார். நாம் தான் பொருத்தமான ஒரு முற்று சொல்லை சேர்த்து அதை முடிக்க வேண்டும். இப்போது நாம் இதை எப்படி முடிக்கலாம் என்றால், விழா அணி விரும்புவாரும் அங்கு நிறைந்திருந்தனர், அங்கு பலர் இருந்தனர் என்று ஒரு சொல்லை சேர்த்து நாம் முடித்துக் கொள்ளு. சரி, அது நம்ம சொல்லும் போதே நமக்கு இதைத்தான் சொல்ல வருகிறார் என்று தெரிந்து விடுகிறது அல்லவா. அதனால அவர் முற்று சொல்ல மாட்டார், நாம் முற்றை சேர்த்துக் கொள்ளலாம். சில பாடல்கள் நாலஞ்சு பாடல்கள் தொடர்ந்து வந்து அப்புறம் முடிப்பார். ஒரு முற்று சொல்லை கொடுத்து நாலு பாடலுக்கு பிறகு ஐந்தாவது பாடலில் ஒரு முற்று சொல்லை கொடுத்து முடிப்பார். இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு இவர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள் என்று முடிப்பார். அவர் முடிப்பார் என்று நாம் கட்டாயமும் படக்கூடாது. முடிக்காம விட்டு விடுவார். அப்போது நான் முடித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் கம்பர் சொல்கிறார் என்று நான் முடித்துக் கொள்ளுவேன். கவிஞர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இப்போது நாம் பேசும்போது, அதாவது உரைநடை எழுதும் போது அப்படி முடிக்காமல் பெரும்பாலும் எழுதுவதில்லை, முடித்து விடுவோம். ஆனால் பேசும்போது எல்லா சொற்றொடர்களையும் நாம் முற்று பெற வைத்து முடிப்பது, சிலவற்றை அப்படி இடையிலே விட்டு விடும். கேட்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை அந்த சொற்றொடரை முழுமையாக சொல்ல மாட்டோம், இடையில் நிறுத்திவிட்டு அடுத்த சொற்றொடருக்கு தாவி விடுவோம். ஆனால் கேட்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதைத்தான் எதிரே இருப்பவர் சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்வார். அதே போலத்தான் இது. சரி ஐயா, அதே போல ஐயா ஒரு சிந்தனை வருது ஐயா. இதுல ஒரு சிந்தனை வருது. என்ன, ஒரு நூறு பேருக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு மேடை, ஒரு பக்கம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, திருமணத்தை பார்க்க வரவேற்பவர்கள் வரவங்களுக்கு ஒரு பக்கம் சாப்பாடு நல்லா நடக்குது, இன்னொரு பக்கம் இப்ப நம்ம நடத்துற மாதிரி மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல உங்க மாதிரி பிரசங்கம் பண்ற ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு நூறு பேர் திருமணம் செய்கின்ற மேடை எப்படி இருக்கணுங்கிறத வர்ணிச்ச மாதிரி ஒரு தோற்றம் வருதுயா? அப்படி கூட இருக்கலாம். ஆனா இதற்கு நீங்க சொல்வதும் ஒரு விதத்துல, இது ஒரே இடத்தில் நடந்தது, எல்லாமே ஒரே இடத்தில் நடப்பதாக பொருள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உரையாசிரியர் எல்லாம் தனித்தனியாகத்தான் சொல்லுகிறார். ஆங்காங்கே இவை நடந்தது. ஒரு பக்கம் அந்த தேசத்துல ஒரு பக்கம் இப்படியாக இருந்தார்கள், ஒரு பக்கம் அப்படியாக இருந்தார்கள் என்று வரிசையாக ஓர் பகுதியாக சொல்வதாக உரை காணக்கூடிய மரபுதான் பொதுவாக. ஒரு நாடே இந்த விழாவை கொண்டாடும் போது இப்படிதான் இருக்கும். ஒரு மண்டபத்துல கொண்டாடும் போது சுருங்கிடுறோம், ஒரு நாடே ஒரு விழாவை கொண்டாடுதுன்னா ஒரு பக்கம். ஆனா ஒரே இடத்தில் 200-300 அதாவது நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடந்தன என்பதற்கான செய்திகள் அந்த காலத்தில் அப்படி இருந்தனவா என்று தெரியவில்லை. இந்த காலத்தில் அப்படி நடத்துகிறார்கள், ஒரே மண்டபத்தில் திருமணம் செய்து வைக்கிறார்கள், இலவச திருமணம் செய்து வைத்தல் அல்லது வந்து ஏதாவது ஒரு முறையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் பகுத்தறிவு திருமணம் செய்து வைத்தல் என்றெல்லாம் ஒரே மண்டபத்தில் பல திருமணங்கள் நடத்துபவர்கள். ஆனால் பெரும்பாலும் திருமணம் என்பது தனித்தனியான வைபவமாகத்தனை பெரும்பாலும் நடக்கும். அதுவும் அவரவர்களுடைய அந்த செல்வ சிறப்பை காட்டுவதற்கு தனியாக திருமணம் நடந்தால்தானே அது பொருத்தமாக இருக்கும். ஒரே இடத்தில் மொத்தமாக சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள் 100 பேர் போது அதனுடைய சிறப்பு அங்கு குறைந்து விடுகிறது. அது ஒன்று பார்க்கலாம். ஐயா இதுல ரெண்டு இடத்துல அண்ணன் வருது இல்லையா? முதல் இடத்துல அண்ணன்றது வந்து போல, இரண்டாவது இடத்துல அண்ணன்றது அரிசி சாதம், அசாதம் உணவு, உணவு என்று எடுத்து உணவு. இன்னொன்று, நாம் இந்த பாடல் இதோடு நிற்கவில்லை. அடுத்து இன்னும் இதை போல விரும்புவார் இப்படி ஓனா சொல்லி வருகிறார் அல்லவா. எண்ணுமை கொடுத்து பொருந்துவாரும் துய்ப்பாரும் மாந்துவாரும் விரும்புவாரும் என்று எண்ணுமை கொடுத்து வரிசையாக ஒருத்தர்களாக பட்டியலிட்டு வருகிறார் அல்லவா. இன்னும் இதை போல 3-4 பாடல்கள் இருக்கின்றன. அதில் இன்னும் வெவ்வேறு வகையினரை சொல்லுகிறார்கள். அதில் இவற்றிற்கெல்லாம் இந்த நீங்கள் சொன்னது போல திருமணத்தோடு சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாம் அதில் வருகின்றன. இது எல்லாவற்றையும் நீங்கள் திருமணத்தோட பொருத்துவதற்கு இடம் இருக்கிறது. இவை எல்லாமே ஒரே திருமண வைபத்தில் நடப்பதாக பொருத்துவதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் இப்படி அடுத்து வரக்கூடிய வச்சில் அப்படி பொருத்துவதற்கு இடம் இல்லை. அதனால் இதையற்றையெல்லாம் நாம் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியில் நடந்ததாக எடுத்துக்கொள்வது தான் சால பொருத்தம். நன்றி. நன்றியா நன்றியா நன்றியா நன்றியா. அடுத்த பாடல் போகலாம். சரி. ஓயும் வெண்தயிர் மத்துளி துள்ளல் போல் மாய வெள்வளை வாய்விட்டு அகற்றவும் கேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கே வரும்புகார். இங்கே மீண்டும் ஒரு காட்சியை காட்டுகிறார். இயல்பாக சொல்கிறார், எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லாமல் பெரிய இல்பொருள் ஓமை என்றெல்லாம் எந்த விதமான மிகை அலங்காரங்களும் வைக்காமல் இயல்பான ஒரு நிகழ்வை சொல்லு. அங்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கோசல நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கு இடைச்சேரி இருக்கு. அதாவது அந்த ஆயர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறது. அங்கு ஒரு ஓசை எழுகிறது. அங்கு பலவிதமான ஓசைகள் எழுகின்றன. எந்த விதமான ஓசைகள் எழும் என்றால் ஆயர் குடியில் பொதுவாக வரக்கூடிய ஓசை என்பது அங்கு அந்த கன்றுகளும் ஆடு மாடுகளும் அந்த கணக்கின்ற ஒளிகள் கேட்கும். இன்னும் முக்கியமாக அங்கு கேட்கக்கூடிய ஒளி என்பது அந்த கடையக்கூடிய ஒளி, மோர் கடையுதல் தயிர் கடையக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளிதான் அதிகமாக தயிர் கரையக்கூடிய அந்த மத்தின் ஓசை தான் மிக அதிகமாக இருக்கும். மத்து ஓசை அதிகமாக அங்கு கேட்கிறது என்றால் என்ன பொருள் என்றால் அவ்வளவு தூரம் அங்கு பால் பலம் பெருகி இருக்கிறது என்றார். இப்போதெல்லாம் அந்த ஓசையை நீங்கள் எங்கேயாவது கேட்க முடியுமா, அப்படி ஒரு தெருவுக்கு நாம் போக முடியுமா என்பதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. அந்த காலத்தில எல்லாம் ஆயர்கள் வசிக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள் போய்விட்டால் அந்த கடைகின்ற ஒளி காதில் வந்து விழும். அந்த கடைகின்ற ஒளியே ஒரு சங்கீதமாக ஒழிக்கும். அந்த கடைகின்ற ஓசையே அந்த தெருவினுடைய செல்வ பெருக்கத்தை நமக்கு மணக்கன் முன்பு கொண்டு வந்து காட்டிவிடும். அதே போல பிராமணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போனால், அதிகாலையில் நாம் போனால் அங்கு ஒழிக்கக்கூடிய அந்த வேத பாராயண ஒளி நமது செவிகளில் வந்து விழும். அப்படியாக ஒவ்வொரு தெருவுக்கு போகும் போதும் ஒவ்வொரு ஒளி கேட்கும். சிற்பர்கள் வசிக்கக்கூடிய, அதாவது அந்த சிலைகள் வடிக்கக்கூடிய சிற்பிகள் வசிக்கக்கூடிய பகுதிகள் போனால் அந்த ஒளியின் ஓசை இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கும். இப்போது கூட நீங்கள் அந்த மாமல்லபுரம் பகுதிக்கு போனால் அங்கு அந்த சிலை செய்யக்கூடிய ஒளி கேட்கும். சிவகாமி சபதத்தில் மாமல்லபுரத்தை பற்றி கல்கி எழுதியிருப்பார். இடைவிடாமல் ஒளியின் ஓசை அந்த மாமல்லபுரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது என்று எழுதியிருப்பார். ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அந்த பகுதியில் இடைவிடாமல் ஒளியின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது, அங்கு அவ்வளவு சிற்பிகள் வாழ்ந்தார்கள் என்று எழுதியிருப்பார். இப்போதும் நீங்கள் போனால் ஒளி கேட்கிறது, சிற்பம் செய்யக்கூடிய ஒளி கேட்கிறது, ஆனால் ஒளியின் ஒளி இல்லை. இப்போது சிற்பிகள் எல்லாம் கருவிகள் வைத்திருக்கிறார். மின்சாரத்தால் இயங்கக்கூடிய கருவிகளை வைத்துக் கொண்டு அந்த சிலைகளை வடிக்கிறார். ஒளியின் ஓசை கேட்கவில்லை, ஆனால் சிற்பம் செய்யக்கூடிய ஓசை கேட்டு. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் அந்தந்த பகுதியினுடைய ஒளியை நாம் கேட்க முடியும். அது அந்த பகுதியினுடைய அந்த சிறப்பை எடுத்துரை. அதே போல ஆயர் குடிக்கு போனால் அங்கு அந்த மத்தினுடைய ஒளி கேட்டால் அங்கு பசுக்கள் நிரம்ப இருக்கின்றன, அங்கு பால் வளம் பெருகி இருக்கிறது என்று பொருள். அதை கேட்கவில்லை என்றால் பசுக்கள் சரியாக பால் தரவில்லை, அங்கு பசுக்களினுடைய வளம் இல்லை என்ற பொருள் வந்து அந்த ஓசையில் இருந்தே அந்த தெருவினுடைய செல்வ வளத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு ஆயர் குடியினுடைய வர்ணனையை இங்கு சொல்லுகிறார். வர்ணனையை சொல்ல வந்தவர் அந்த ஆயர் குடியினுடைய மற்ற வர்ணனைகளை எல்லாம் சொல்லாமல், அங்கு இவ்வளவு இவ்வளவு பசுக்கள் இருந்தன, இவ்வளவு கன்றுகள் இருந்தன, ஒவ்வொருவரிடத்திலும் இவ்வளவு கால்நடை செல்வங்கள் இருந்தன என்றெல்லாம் விவரித்து சொல்லாமல், அங்கு எழுந்த ஒரு ஓசையை மட்டும் சொல்லிவிட்டு விட்டு போய்விடுகிறார். நமக்கு அங்க அந்த செல்வத்தை நாமே உணர்ந்து கொள்ளும்படி விட்டு போய்விடுகிறார். அவர் சொல்கிறார், போயும் வெண்தயிர் மத்தொழி துள்ளல் போய் மாய வெல்வளை பாய்விட்டு அறற்றவும் என்று சொல்கிறார். அந்த பெண்கள் தயிரை கடுகிறார்கள், மத்தால் அந்த தயிரை கடையும் போது அந்த மத்து ஓசை வருகிறது. அந்த மத்து ஓசை கடகட கடகட என்று அந்த எழக்கூடிய அந்த மத்து ஓசை வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் போது அது பேர் ஓசையாக அந்த திரு முழுக்க எதிரொலிக்கிறது. ஆனா அந்த ஓசையையும் அடக்கக்கூடியதாக இன்னொரு ஓசை எழுகிறது என்று சொல்லி அந்த பெண்கள் கடைகிறார்கள் அல்லவா, கடையும் போது அவர்கள் கைகளில் உள்ள அந்த வளையல்களும் ஓசை எழுப்பு. கடையும் போது அந்த மத்து ஓசை எழுப்புகிறது, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களும் ஓசை எழுப்பு. அந்த வளையல்கள் ஓசை அந்த மத்தின் ஓசையை அடங்க செய்து விடுகிறது என்று சொல்லிட்டார். போயும் வெண்தயர் வெண் தயிர் மத்தொழி துள்ளல் போய் மாய, அந்த மத்து ஒளியின் துள்ளல் அப்படி ஒளி துள்ளி வருகிறது, அந்த துள்ளல் அந்த துள்ளி வரக்கூடிய அந்த ஒளி போய் மாய, அது அடங்கி விடும்படி, அது அப்படியே அமைஞ்சி விடும்படி வெள்வளை வாய்விட்டு அறற்றவும். அந்த பெண்கள் அணிந்துள்ள அந்த கைகளில் உள்ள வளைகளின் ஓசை விகுதியாக ஒழிக்கவும் என்று சொல்லி அந்த அறற்றல் என்றால் ஒழித்தல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அறற்றல் என்றால் புலங்குதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது, ஒழித்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இங்கு ஒழித்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அறற்றல் என்ற வார்த்தையை கம்பர் தேர்ந்தெடுத்துதான் போட்டிருக்கிறார். ஏனென்றால் பொதுவாக பெண்கள் அணிந்துள்ள ஆபரணங்கள் புலம்புகின்றன என்று சொல்வது கவிஞர்களுடைய மரபு. ஏன் இப்படி புலம்புகின்றன என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த அந்த அணிகள் ஏன் புலம்புகின்றன என்றால், பெண்களுடைய இடை மிகவும் மெல்லிய இடை. அந்த மெல்லிய இடை இவர்கள் நடக்கும் போது மிகவும் துயரப்படுகிறது. அது ஒடிந்து விடுமோ, ஐயோ இவ்வளவு மென்மையான இடை ஒடிந்து விடுமோ ஒடிந்து விடுமோ என்று அந்த ஆபரணங்கள் எல்லாம் புலம்பும் என்று கவிஞர்கள் பொதுவாக எழுதுவார். அந்த ஆபரணங்கள் ஒழித்தன என்று சொல்வதை விட அந்த ஆபரணங்கள் புலம்பின என்று சொல்வார். தமயந்தியினுடைய இடை ஒடிந்து விடுமோ என்று அவளுடைய காலில் உள்ள சிலம்பு புலம்பியது என்று புகழந்தி புலவர் நலவென்பாவில் பாடுகிறார். அதை போல திரிகூட ராசப்ப கவிஞர்